श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्त आचार्यवर्योः मे सन्निधर्ता अहं सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमधीमहे वृणीमहे च तत्प्राहद्यौ दम्पती जगदहम्पती मानातीत प्रतितविभवान् मङ्गलम् मङ्गलानाम् वक्षः पीठे मदुविजयनो भूषयन्ती स्वकान्त्याम् प्रत्यग्रानुश्रविकमहिम प्रार्थनीनाम् प्रजानाम् श्रेयो मूर्तिम् श्रियमशरणस्त्वाम् शरण्याम् प्रपत्ये. ஸ்ரீஹ்பதியான பகவான் அவன் வந்து நமக்காக அவதாரம் பண்றதே நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா. அப்ப எல்லாருமே பெரியோர்கள் எல்லாமே ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்ரீஹ்பதி அப்படின்னு தான் சொல்றான். அப்ப தாயாருடைய பதி அப்படின்றதுலதான் பகவானுக்கே பெருமை. அப்பேற்பட்ட தாயார் தாயாருடைய ஸ்தோத்திரம் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து அகோபில மட்டம் சுவாமி அனுகிரகத்துல காமாசிகாஷ்டகத்திலேருந்து ஆரம்பிச்சு தயாசதகம், அதுக்கப்புறம் வந்து நம்ம கோபால வம்சதி ஹைகிரீவ ஸ்தோத்திரம் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பகவான குறித்து ஸ்தோத்திரமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம் அப்படின்னு வந்தாலே பெருமாள் தாயாரு சேர்த்தே தான், அது ஹைகிரீவ ஸ்தோத்திரம்னா லக்ஷ்மி ஹைகிரீவரை சேர்த்தே தான். அதே மாதிரிதான் தயாசதகம் அப்படிங்கும்பொழுது தயாதேவி பகவானுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது தாயாருடைய குணங்களும் சேர்த்துதான். ஏன்னா ஒரே ஸ்லோகத்துல இந்த சகல ஸ்லோகமும் ஸ்ரீனிவாசருடைய தயைக்கு ரூபம்னு ஒண்ணு இருந்தா தாயார் தான் அப்படின்றது தயாசதகத்துல ஒரே ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டு, சைதன்ய ஸ்தன்யதாயினி சயசீம் ஸ்ரீனிவாசிய கருணாமிவ ரூபிணி, அவர் கருணைக்கு ஒரு ரூபம் இருந்தா தாயார் தான் அப்படின்னு தயாசதகம் பூர்த்தியா தாயார் குணத்தையும் சேர்த்தே தான் சொல்றோம். அப்படி பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்த்தே தான் வேதமும் அப்படின்னு எடுத்துட்டா கூட, வேதத்துல இருக்கிறது எல்லாம் பகவான சொல்லக்கூடிய பரபிரம்மம் அப்படின்னு சொன்னா பெருமாள் பிராட்டியும் பெருமாளையும் சேர்த்தே தான். எந்த இடத்துலயும் பெருமாளுக்கு தனி அப்படின்னு கிடையாது. அப்ப இங்க தாயாருக்கு தனி ஸ்லோகம் பண்ணுவானே அப்படின்னா அது ஒரு அபிமானம். எப்படி நம்ம எல்லாருக்குமே அப்பா அம்மா அம்மா அப்பா அப்படின்னாலும் அம்மா மேல ஒரு பாசம் அதிகமாக இருக்குமோ, அதனால இது ஒரு தனி அனுபவம். பெருமாளை சேவிச்சாலே திருமலை போன்ற க்ஷேத்திரத்திலேயோ அனந்த பத்மநாபன் அங்கெல்லாம் தாயார் வந்து பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கா. சில திவ்ய தேசங்கள்ல பார்த்தா எல்லா திவ்ய தேசங்கள்லயும் பெருமாளுடைய வக்ஷஸ்தலம் தாயார் தான், தாயார் இருக்கா. ஆனாலும் தனி தனி கோயில் நாச்சியார் அப்படின்னு சேவிக்கிறோம் இல்லையா. ஸ்ரீரங்கத்துல தனியா பிரதட்சிணம் பண்ணிட்டு வரும்பொழுது தாயார் சன்னதி இருக்கு, பெருமாள் வக்ஷஸ்தலத்திலையும் தாயார் இருக்கா. அந்த மாதிரி வேதத்துல சொல்லப்பட்ட இடம் எல்லாமே பெருமாள் தாயாரு சேர்த்துதான். ஸ்தோத்திர பாட்டங்களும் அப்படிதான். ஆனா தாயாருக்கு தனி கோயில் நாச்சியார் மாதிரி தனி ஸ்லோகமாகவே தாயாருக்கு இங்க சுவாமி தேசிகன் இங்க நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ற தாயாருடைய பெருமை அப்படின்னு சொல்றதுக்காகவே இப்ப ஏற்பட்ட ஸ்தோத்திரம். தாயாருடைய பெருமையை சொல்ல முடியுமா அப்படின்னா அது சொல்ல முடியாது. ஆனாலும் அப்பேற்பட்ட நம்ம சம்பிரதாயத்துல தாயாருடைய பெருமை சொல்லவே முடியாதுன்றது. எல்லாருமே நம்ம யாமுனாச்சாரியர்ல இருந்து ஆரம்பிச்சு ஆளவந்தார் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா தாயாருடைய பெருமையை சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த குணங்களை சில விஷயத்துல சொல்ல முடியும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரங்களை பண்ற தாயார சொல்லும் பொழுது பெருமாள் தாயார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம சம்பிரதாயத்துல மட்டும்தான் ஆச்சாரியர் பரம்பரைன்னு சொல்லும் பொழுது லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத்தயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் இந்திரி ஆச்சாரியர் வரைக்கும் பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு முதல் ஆரம்பம் யாருன்னா லக்ஷ்மிநாதன் அப்படின்னு பெருமாள்னு சொல்லல, வெறும் பெருமாள்னு சொல்லாம நாராயணன்னு சொல்லாம லக்ஷ்மிநாதன் அப்படின்னு பெருமாளும் தாயாரும், அதுக்கப்புறம் மகாலட்சுமி, அதுக்கப்புறம் விக்ஷசேனர், அதுக்கப்புறம் நம்மாழ்வார். அப்படி வரும்பொழுது இப்படிதான் நம்மளுடைய சம்பிரதாய பரம்பரையிலே அப்படி ஆரம்பிக்கிறது. மற்ற இத்தர சம்பிரதாயத்துலாம் அப்படி கிடையாது, தாயாரோட சேர்த்தே தான். அப்புறம் பரமாத்மா அப்படின்னு சொல்லும் பொழுதும் பெருமாளும் தாயாரும் பிராட்டியும் சேர்த்தே தான். பரபிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது உபனிஷத்துல பிரம்மம் பிரம்மம் அப்படின்னு விசாரம் வர இடம் எல்லாமே பெருமாளும் தாயாரும் சேர்த்துதான் அப்படின்னு. அப்ப வந்து ஸ்ரீ வைகுண்டலோகத்துல பார்த்தா வைகுண்டேதி பரலோகே ஸ்ரீயாசாதம் ஜெகத்பதிஹி அப்படின்னு சொல்லும் பொழுதும் அங்கேயும் லக்ஷ்மிநாதனாக தான் பெருமாள் ஆதிசேஷன்ல இருந்து எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறான். சரி, திருப்பார்கடல்ல வந்து பார்த்தா பகவான் இருக்காங்க, பரம் விபவம் வியூகம் அந்தர்யாமி அச்சை அப்படின்னு பல இடத்துல பெருமாள் இருக்கு, அத்தனை இடத்துலையும் தாயாரும் சேர்ந்தே தான் இருக்கான். வைகுண்டத்துல பார்த்தாச்சு. அப்ப திருப்பார்கடல் அப்படின்னா திருப்பார்கடல் இன்னும் விசேஷம், ஏன்னா திருப்பார்கடல்ல தாயார் அவதரித்த இடம், தன்னுடைய பிறந்தகம் அப்படின்னு சொல்லப்பட ஒரு இடம். ஆச்சரியமா அங்குதானே தாயார் ஆவிர் பவிச்சா, கூர்மாவதாரத்துல நமக்கு வரும். அந்த மந்திர பருவத்தை போட்டு அவ களையும் போது அப்ப தாயார் அங்கேருந்து கடைசியா நமக்கு வந்து தாயார் பிரத்யட்சமாய் பகவானுக்கு மாலையிடுறா அப்படின்றது அப்ப ஏற்பட்ட சரித்திரம். அப்ப வந்து சில பேர் என்ன நினைச்சுக்கிறான், தாயார் அங்கதான் அவதரிச்சா, அப்ப வைகுண்டத்துல பெருமாள் அங்க அதே தாயார் தான், எப்படி அவர் திருப்பார்கடல் அவதரிச்சாரோ தாயாரும் பிற்காலத்துல அவதரிக்கிறான் அந்த இடத்துல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால பெருமாள் விபவம் அப்படின்னு எடுத்தா ராகவத்வே அபவத் ஸ்வீதா ருக்மணி கிருஷ்ண ஜென்மணி அந்யேஷு அவதாரேஷு விஷ்ணோகோ ஸ்ரீ அனன்ய பாயினி அப்படின்னு, ராமனாக அவதாரம் பண்ணா சீதாராமன், சீதாதேவியும் அவதாரம் பண்றா, சாட்சாத் மகாலட்சுமியே சீதாதேவியாக அவதாரம் பண்றா, ருக்மிணி கிருஷ்ண ஜென்மினி கிருஷ்ணா அவதாரத்துல ருக்மிணியாக அவதாரம் பண்றா, அந்யேஷு அவதாரேஷு சகல எல்லா அவதாரத்திலையும் தாயார் இல்லாத ஒரு அவதாரம்னு சொல்லிட முடியாது. நிருசிம்மன் அப்படின்னா லக்ஷ்மி நிருசிம்மன் தான் அப்படின்னு எல்லா ஒரு அவதாரத்திலையும் பகவான் சேர்ந்தேதான். இதுல இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னா வாமனாவதாரம், அந்த வாமனாவதாரத்தையும் தாயாரோடையே தான் இருக்கார் அப்படின்னு. வாமனாவதாரமும் பிரம்மச்சாரியாக வரே, ஒரு வட்டுவாக வருந்து உபநயனமாகி அதுக்கப்புறம் பலி சக்கரவர்த்தி கிட்ட தானம் கேட்க ஒரு பிரம்மச்சாரி தானே. அப்ப பிரம்மச்சாரியா இருக்கும்பொழுது எப்படி தன்னுடைய தர்ம பத்னியோட வர முடியும், பிரம்மச்சாரிக்கு ஏது தர்ம பத்னி அப்படின்னு அவர் வைகுண்டத்திலேருந்து கிளம்புறார். அப்ப தாயார் கேட்கறா எங்க கிளம்புறேர் அப்படின்னு, இந்த மாதிரி நான் வந்து மகாபலி கிட்ட போறேன் அப்படின்னு நானும் வரேன் அப்படின்றா. ஐயோ கெட்டுது போ, நானே பிரம்மச்சாரியாக போறேன் நீ வரியா அப்படின்றான். ஆனா தாயார் தான் மங்களம் மங்களானமாச்சு, என்ன நடக்கிறது நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னா தாயார் இருக்கணும். இப்ப பெருமாளுக்கே இப்ப அவர் என்ன கேட்க போறார், மகாபலி கிட்ட தானம் கேட்க போறார். எப்பேற்பட்டவனுக்கும் தானம் உழணும் அப்படின்னா மகாலட்சுமியுடைய கட்டாட்சம் இல்லாத எப்படி உழும், பகவானுக்கே இருந்தா கூட மகாலட்சுமியுடைய கட்டாட்சம் பண்ணும். அப்ப இவ்வா இப்ப மகாலட்சுமியோட சண்டை போட்டு போக முடியாது, இப்ப கூட்டுண்டும் போக முடியாது. அப்ப என்ன பண்றேன்னா வக்ஷஸ்தலத்துல நீ இரு அப்படிங்கிறது. அதனாலதான் தேஹலி ஸ்துதியில சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணும்பொழுது பிக்ஷோ சிதம் பிரகட்டயன் பிரதமாஸ்ரமத்வம் கிருஷ்ணா ஜனம் யவனிகாம் கிருதவான் பிரியாயாக அப்படின்னு, பிக்ஷோச்சிதம் பிரகட்டயன் பிரதமாஸ்ரமத்வம், பிக்ஷை எடுக்கிறதுக்காக அவர் போறார் பிக்ஷோச்சிதமாக ஒரு வட்டுவாகம். பிரகட்டயன் பிரதமாஸ்ரமத்துவம், பிரதமாஸ்ரமத்துவம் முதல்ல பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் சன்னியாசாசிரமம்னு நாலுல முதல்ல பிரம்மச்சரியம். பிரம்மச்சாரியாக போகும்போது என்ன பண்றனா கிருஷ்ணா ஜனத்தை தான் அவ வந்து யோக வேஷ்டியாக போத்திப்பா, ஏன்னா பிரம்மச்சாரிக்கும் உத்திரியும் கிடையாது. சன்னியாசாசிரமத்துல இருக்கு அவளுக்கு அந்த காஷாயத்தையே தான் இது பண்ணிப்பாளோ, அதே மாதிரி இவர் வந்து கிருஷ்ணா ஜனத்தை வந்து யோக வேஷ்டி மாதிரி போட்டு உள்ள தாயார் இருக்காளாம். அப்படி தாயார் உள்ள இருந்து அதனால அந்த ஒரு பிரம்மச்சாரியாக பகவான் அங்க அவதாரம்னா வேஷம் தானே, அந்த வேஷத்துல வந்தாலும் தாயார் கூடவே இருக்கா அப்படி. அப்ப வந்து தாயார் வந்து அவன் கேக்குறான் மகாபலி உனக்கு என்ன வேணும் அப்படின்றான். இவர் எனக்கு மூணடி மண்ணு போறோம் அப்படின்னா அது மட்டுமா, அதெல்லாம் எங்கிட்ட போய் நீர் மூணடி மண்ணா கேட்கணும், நீர் வந்து எது வேணா கேளும், இந்த லோகத்தை கேளும் ராஜ்யத்தை கேளும், என்னுடைய ஏதாவது ஸ்திரீகள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கன்னிக்க வேணுமா இல்ல ரத்னங்கள் வேணுமா வைரம் வேணுமா அப்படி வேணுமான்னு கேட்கிறான். எங்கிட்ட போய் ஒரு மூணடி மண்ணு கேட்கறதுக்கு எனக்கே அவமானமா இருக்கு, இதை நான் கொடுத்தேன்னா நாளைக்கு என்ன அவமானம், மகாபலின்னா கெட்டதெல்லாம் கொடுத்தான் அப்படின்னு கோட்டி கோட்டியாக கொடுத்தான்னு சொல்லணுமே தவிர ஒரு மூணடி மண்ணுக்கு கொடுத்தானா எனக்கு அவமானமா இருக்கு. உண்மை பார்த்தாலும் ஆச்சரியமானவரா இருக்காரு, நீர் எனக்கு உண்மை பார்த்த ஆசையா இருக்கு, நீர் எதுவானா கேளும் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் இல்ல இல்ல எனக்கு மூணடி மண்ணு போறோம் அப்படின்னு அந்த கிருஷ்ணாஜலத்தை கொஞ்சம் நகர்த்தி நகர்த்தி தாயார் அப்படி பாக்குறான், யாரு இது இப்பேற்பட்டவன் ஒருத்தனா, வேணா வேணா எனக்கு போருங்கும் போது இல்ல இல்ல இல்ல நான் இன்னும் நிறைய தரேன் நிறைய தரேன்னு ஒருத்தன் சொல்றானே அப்படின்னு. ஆனாலும் பெருமாள் அந்த கிருஷ்ணாஜலத்தால இப்படி மூடிக்கிறான், ஏன்னா அந்த தாயாருடைய அனுகிரகம் அங்க கிடைச்சிடுச்சுன்னா அவனுக்கு, அவன் இப்ப என்ன பண்ண போற, அவன்கிட்ட இருக்கிற சொத்து அத்தனையும் வாங்க போறேன், அவனை ஒண்ணும் இல்லாத பண்ண தாயாருடைய அனுகிரகம் தான் அவன் எப்படி அதை பண்ண முடியும் அப்படின்னு. அப்படி ஆச்சரியமாக அத்தனை அவதாரத்திலையும் பகவானுடைய தாயார் இருக்கா அப்படின்றது இது ஆச்சரியமான ஒரு இடம் சாஸ்திரத்துல. இதுதான் வியாசஜ்ய விருத்தி அப்படிங்கிறான் சாஸ்திரம்ல வந்து எங்கெல்லாம் சொல்றதோ அது ரெண்டு பேரையும் சேர்த்தேதான் பகவான் ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு. இப்ப வந்து அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னா ரெண்டு பேர் இருந்தா அவளுடைய குணங்கள் சொல்லும் பொழுது அது ரெண்டு பேருக்குமே ஏத்தமோ எப்படியோ, அப்ப எல்லா இடத்துலயும் குணங்களை சொல்லும் பொழுது நம் சம்பிரதாயத்திலே பகவானுக்கு சொல்லும் போது பரபிரம்மம் அப்படின்றவருக்கு என்ன எப்படி யார் பரபிரம்மம் அப்படின்னு சொன்னா இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் இதை பண்ணக்கூடியவர், யாரு ஒருத்தர் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவரோ அவர்தான் பரபிரம்மம்னு சொல்லும் பொழுது இது தாயாருக்கும் பெருமாளுக்கும் ரெண்டு பேருக்குமே சேர்த்துதான் இந்த குணங்கள் உண்டு அப்படின்னு. அதனாலதான் சாஸ்திரத்துல எந்த இடத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை இடத்துலயும் பெருமாள் தாயாரு சேர்த்தேதான் அப்படின்றதுக்கு சுவாமி தேசிகன் பிரமாணத்தை எடுக்கும் போது எடுக்கிறேன்னா ஸ்ரீ பாஷ்யக்காரர் எடுக்கிற ராமானுஜர் எடுத்து காட்டுற ராமானுஜர் சொன்ன வாக்கியத்தை சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுற எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிற்றே என்று எம்பெருமானார் அருளி செய்த வார்த்தை அப்படின்னு சுவாமி தேசிகன் எடுக்கிற. அப்ப எந்த ஒரு நம்மளுடைய பிரமாணங்கள் அப்படின்னு பார்த்தா வேதம், அதுக்கப்புறம் சாஸ்திரங்கள், அதுக்கப்புறம் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள், அப்புறம் இதிகாசங்கள், எல்லா இடமும் பார்த்தா பெருமாளும் தாயாரையும் சேர்த்தேதான் அப்படின்னு எந்த இடத்துலயும் பெருமாளை மட்டும் சொன்னதாக எடுத்துக்க கூடாதுன்றது சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜருடைய வாக்கியம். அதையே பிரமாணமாக சுவாமி தேசிகனும் எடுத்துக்காட்டு. அந்த மாதிரிதான் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகளும் எடுத்துட்டாலும் பெருமாள் தாயாரையும் சேர்த்தே அப்படின்னு. அப்போ விஷ்ணு புராணத்துல ஒரு வாக்கியம் வருது, பராசரர் வந்து சொல்லும் பொழுது இந்த பூமியில இந்த சிருஷ்டியில இருக்கிற புருஷர்கள் எல்லாம் என்னன்னா பெருமாளுடைய அம்சம் அப்படின்னும், இந்த ஸ்திரீகள்லாம் இருக்கா இல்லையா அவள்லாம் தாயாருடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அம்சம் அப்படின்னா அந்தர்யாமியாக ஒரு பலமாக இருக்கிறது, அனுகிரகம் பண்றது பெருமாளும் தாயாரும் அப்படின்னு அர்த்தம். அப்ப புருஷர்களுக்கெல்லாம் பெருமாள், அப்ப ஸ்திரீகளுக்கெல்லாம் தாயாரா அப்படின்னா அதுக்கு சுவாமி தேசிகன் அங்கேயும் என்ன சொல்றாருன்னா அதுக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது அது அபிமானத்தினாலே சொல்லப்பட்டது அப்படின்னா. அபிமானம்னா நம் பாத்துல நகைகள் இருக்கு, அது நகைகள் வந்து புருஷன் மனைவி ரெண்டு பேரும் அது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஆத்து நகைகள், ஆனாலும் தான் எடுத்து போட்டிருக்கா இதெல்லாம் என் நகை அப்படிங்கிறா, இது என்னுடைய மோதிரம் என்னுடைய நகைன்னு சொல்லிக்கிறமே தவிர அது ஆத்துல ரெண்டு பேருக்குமே அது சமம் தான். ஆனாலும் ஒரு அபிமானத்துல இது எந்த ஒன்றுன்னு பிரிச்சுக்கிற மாதிரிதான். அங்க பெருமாளும் தாயாரும் சொல்லும் பொழுது ஒரு ரெண்டு குழந்தை இருந்ததுன்னா கடைக்குட்டி குழந்தை என்னுடைய குழந்தைன்னு அம்மா சொல்றா, அப்படின்னா பெரிய குழந்தை என்னுடையதுன்னு அப்பா சொல்றா, ரெண்டு குழந்தையுமே ரெண்டு பேர்தான். ஆனா அது அபிமானம், அந்த குழந்தை மேல இன்னும் கொஞ்சம் அதிகமா அபிமானம் அப்படின்றதுனாலதான் அது சொல்லப்பட்டிருக்கே தவிர எல்லாருமே பெருமாள் தாயாருடைய குழந்தைகள் தான் அம்சம் தான் அப்படின்றத சுவாமி தேசிகன் அதுக்கு வியாக்கியானமாக எடுத்துக்காட்டுறேன். அதே மாதிரி ஸ்லோகங்கள் அப்படின்னு தனிப்பட்ட தாயாருக்கு ஸ்லோகங்கள் உண்டா அப்படின்னா புராணத்துல விஷ்ணு புராணத்திலேயே லக்ஷ்மி ஸ்துதி அப்படின்னு இந்திரன் பண்ணிருக்கேன். அந்த லக்ஷ்மி ஸ்துதி ஆச்சரியமான ஸ்லோகம். அதுக்கப்புறம் நம்ம ஆச்சாரியர்கள் பண்ண ஸ்லோகங்கள் அப்படின்னா ஆழ்வார்களும் தாயாருக்குன்னு சில பாசுரங்கள் பண்ணியிருக்கா, பெருமாள் தாயாரும் சேர்த்தும் நிறைய பாசுரங்கள் பண்ணியிருக்கா. அதுல முக்கியமா நம்ம ஆச்சாரிய சம்பிரதாயத்துல தாயாருகளுக்கு தனி ஸ்தோத்திரம் பண்ணவர்கள் அப்படின்னு எடுத்துட்டா சுவாமி ஆளவந்தார். அவர் வந்து சதுஸ்லோகி அப்படின்னு நாலே ஸ்லோகம், ஆனா அது எப்பேற்பட்ட அர்த்தங்கள்னா இன்னும் ஒரு வருஷம் கூட சொல்லலாம், நாலு ஸ்லோகம் தான். ஆனா அது தான் அர்த்தங்களும் சேர்த்து தாயாரை பத்தி அப்படி ஆச்சரியமாக ஸ்லோகம் எதிரிக்கே முதல்ல ஆள வந்தார். அதுக்கப்புறம் கூரத்தாழ்வார் ஸ்ரீஸ்தவம் அப்படின்ற ஸ்லோகம் எழுதியிருக்கேர். அவருடைய குமாரரான பராசர பட்டர், சுவாமி பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷம் அப்படின்னு ஆச்சரியமா தாயாரை பத்தி விஸ்தாரமான ஆச்சரியமான ஸ்லோகம் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் நாலாவதாக நம் சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதி இங்க பண்றேன். இந்த நாலு பேருக்குமே என்னன்னா தாயாருடைய பூர்ண கட்டாட்சம் உண்டு, சாதா கிடையாது, சாமானியம் கிடையாது. ஆச்சாரியர்கள்னாலே தாயார் பெருமாளுடைய பூர்ண கட்டாட்சம் பெற்றவர்கள் தான், ஆனா இந்த நாலு பேரும் இன்னும் அதிகமா இவாளுக்கும் தாயாருண்ட அதிக அபிமானம், தாயாருக்கும் இவாளுண்ட பெரிய அபிமானம். அதுல பார்த்தா ஆள வந்தாருக்கு அவருக்கு லக்ஷ்மி குமாரன்னே பேர். அவர் இப்படி சின்ன போல இருந்தே தாயாரே வளர்த்து எடுத்தாலாம், தாயார் சன்னதியிலேயே இருப்பேன் லக்ஷ்மி குமாரன் அப்படின்னு பேர் அவர் பூர்வாசிரமத்துல. அப்படி தாயார்னு அவ்வளவு பிடிக்கும், அதனாலதான் சதுஸ்லோகி ஆச்சரியமாக ஸ்லோகம் நாலே ஸ்லோகம் அற்புதமாக எழுதுறாரு. கூரத்தாழ்வார், கூரத்தாழ்வார் தாயாருடைய பூர்ண கட்டாட்சம், திருந்தேவி தாயாரும் தேப்பெருமாளும் அவருக்கு வந்து திருக்கச்சி நம்பிகள் ஆலவட்டம் வீசும் பொழுது ராத்திரி 11 மணி 12 போகுதுன்னா பக்கத்துலதான கூரம், காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு முக்கால் மணி நேரம் கூரம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து அவர் வந்து போஜனம் நிறைய பேர், அவர் தனிக்கர் நல்ல நிறைய வரவாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுவார். அந்த காலத்துல கிராமம் கிராமமாக ஊர் வெளியூர்ல இருந்து வரவாள்லாம் காஞ்சிபுரத்துக்கு வரவா கூரத்தை தாண்டிதான் வரணும். அப்பேற்பட்ட பரம பாகவதோத்தமர்கள் எல்லாருக்கும் அன்னதானம், காத்தால் ஆரம்பிச்சா ராத்திரி வரைக்கும் அன்னதானம் பண்ணிட்டே இருப்பேர். பரம பாகவதோத்தம் யாரெல்லாம் பெருமாளை சேவிக்க வராளோ அங்க கூரத்துல இருந்து சாப்பிட்டுதான் போவா, அப்படி அன்னதானம் பண்றவர். அவர் வந்து தாயார் ராத்திரி 12 மணிக்கு அவருடைய போஜன சாலை எல்லாம் ஆகி அலம்பி எல்லாத்தையும் அப்படி கதவு சாத்தும் போது அதுல மணி ஜல் அப்படின்னு சத்தம் கேட்டா பெருந்தேவி தாயார் இது என்ன சத்தம் அப்படின்னு கேட்கிறாளாம். அங்கேருந்து கேட்கறது அப்படி அப்பேற்பட்ட மணிகள் இருக்கும் இல்லையா அந்த காலத்துல. அப்ப வந்து பெருமாள் சொல்றாராம், அப்ப திருக்கட்சி நம்பிகள் ஆலவட்டம் வீசும் பொழுதே இவர் தான் நம்ம கூறத்தாழ்வார், இந்த காஞ்சிபுரம் வரவாளுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் பண்றேர் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப ரொம்ப தாயார் ஆச்சரியப்பட்டு சொல்றாளாம், ஆஹா ராத்திரி 11 மணி வரைக்குமா, பா அப்ப எப்பேற்பட்ட சிறந்தவர் அவர், தனிக்கராக இருக்கணுமே, இல்லைன்னா இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்றாளாம். பா எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட மனசு அப்படின்னு. அது திருக்கட்சி நம்பிகளும் மறுநாள் போய் சொல்றார் அவர்கிட்ட, கூறத்தாழ்வார்கிட்ட, தாயாரே உம்மை வந்து எப்படி புகழ்ந்தான்னு. ஏன்னா சகல இந்த ஐஸ்வர்யத்துக்கும் மூலமே தாயார்னா, தாயாரே சொல்றா அப்படின்னா கூறத்தாழ்வார்ப்பா எப்பேற்பட்டவர் அப்படின்னு இந்த மனசு இருக்கு இல்லையா, அது ரொம்ப பாராட்டி சொல்றா. ஆனா அப்ப கூறத்தாழ்வாருக்கு ஒரு பக்கம் இருந்தா, ஒரு தனிக்கர் நம்ம வந்து அன்னதானம் பண்றோன்றதுதான் தாயார் என்ன அப்படிதான் பார்த்தாளா, என்ன ஒரு பாகவதோத்தமர் ராமானுஜ தாசன் ராமானுஜருடைய சிஷ்யன்னு பார்க்கலையே அப்படின்னு அந்த க்ஷணமே தனக்கு வைராக்கியம் வந்து அந்த ஊரை விட்டு பாஷ்யக்காரர்கிட்ட ஆசிரியச்சேர் அப்படின்னு தாயார்கிட்ட அப்படி பேர் வாங்கணுமா, யாருன்னா தனிக்கர்னு பேர் வாங்கக்கூடாது, அப்பேற்பட்டவர் இப்பா எப்பேற்பட்ட செல்வந்தர் அப்படின்னு பேர் வாங்கக்கூடாதா, பேர் அப்பா ராமானுஜருடைய சிஷ்யர் தான் இவர் தான் அப்படி பேர் வாங்கணும் அப்படின்னு அந்த ஆச்சாரிய பக்தியில தான் அப்படியே விட்டு அங்க ஸ்ரீரங்கத்து கிளம்பினேர் அப்படின்றது பிற்காலத்து சரித்திரம். அதனால பெருமாளும் தாயாருமே பேசினா அப்படின்னா அந்த கூறத்தாழ்வார் அப்பேற்பட்டவர், தாயாருடைய பூர்ண அனுகிரகத்தை பெற்றவர். பராசர பட்டர் கேட்கவே வேணாம், சின்ன குழந்தையில இருந்தே ஸ்ரீரங்கத்தில் இருந்தார், குழந்தையாக இருக்கும் பொழுது அம்மா தூக்கிந்தா, அம்மா கிட்டே தாயார் எழுதினா தாயாரை பார்த்து அம்மா கிட்ட போகணும்னு அழுவாளாம். அம்மா தான் தூக்கிட்டு இருக்கா, தன்னுடைய அம்மா ஆண்டாளம்மான்னு திருநாமம், இந்த ஆண்டாளம்மா தூக்கினாலும் அங்கே ரங்கநாயகி தாயாரை பார்த்தோம் நான் அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு அழுவேறான். ராத்திரிலாம் ஆத்துல இருந்தா அவளுக்கு அவருக்கு தூக்கம் வராது, அழுதுகிட்டேதான் இருக்கிறான், என்னடா பண்றது இந்த குழந்தைய அப்படின்னா ராத்திரி ராத்திரி போய் தாயார் சன்னதி வாசல்ல கொண்டு விட்டு வந்துருவாளாம். அதுக்கப்புறம் காலத்தால பார்த்து அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்க வந்து ஆட்சின் போவாளாம். அப்படி தாயாரே வளர்த்தி எடுத்த குழந்தை பராசர பட்டர். அதுக்கடுத்தது சுவாமி வேதாந்த தேசிகன், கேட்கவே வேணாம், ஸ்ரீரங்க ஸ்ரீ அப்படின்றத காப்பாத்தி கொடுத்தேர், அங்க உபய வேதாந்தம் பிரபந்தமே சொல்லக்கூடாதுன்னு சொன்ன சமயத்துல வாதம் பண்ணி ஜெயிச்சேர். அப்ப ஜெயிச்சு வந்த உடனே ரங்கநாதன் அவருக்கு என்ன சொல்றேன்னா, வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு, வேதாந்தாச்சாரியன்றது சாட்சாத் பகவானுடைய திருநாமம், அவருக்கு ஒரு திருநாமம் என்ன அப்படின்னா, அவர் தானே முதல் முதல்ல சிருஷ்டி பண்ண உடனே பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்றதுனால அவர் தான் வேதாந்தாச்சாரியன், அந்த திருநாமத்தை தேசிகனுக்கு கொடுக்கிறார் வேதாந்தாச்சாரியன். அப்புறம் உடனே தாயார் சன்னதிக்கு மங்களாசாசனம் பண்ணும் போது தாயார் கேட்கிறா பெருமாள் என்ன சொன்னார் அப்படின்னு, பெருமாள் வேதாந்தாச்சாரியன் அப்படின்ற விருது கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது தாயார் சொல்றாளான், ஏன் இவ்வளவு கஞ்சமா இருக்கிற பெருமாள், நீர் வேதாந்தத்துக்கு மட்டும்தான் ஆச்சாரியனா, இல்ல நீர் சர்வதந்திர சுதந்திரர், எல்லா தந்திரங்களும் சகல வித்யைக்கும் நீர் தான் சுதந்திரர் அப்படின்றத சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு விருது கொடுக்கிறான்னா, இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல பார்த்தா பெருமாள் தாயாருடைய சன்னதி எதிர்தான் சுவாமி தேசிகனுடைய சன்னதி. தாயார் என்ன சொன்னா, சுவாமி தேசிகனுக்கு அடுத்த ஆச்சாரியர்களுக்கு கோவில் உள்ள கட்டக்கூடாது, இவர் தான் கடைசி, அவருக்கு அந்த மரியாதை தாயார் சன்னதி முன்னாடியே இன்னைக்கு இருக்கும். தேசிகனுக்கு அடுத்த வந்த எந்த ஆச்சாரியரும் ஸ்ரீரங்கத்துக்கு கோவிலுக்குள்ள அவளுக்கு சன்னதி கிடையாது, முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள் தான். அப்பேற்பட்ட மரியாதை சுவாமி தேசிகனுக்கு. எப்பயுமே தாயாரின்னா 365 நாளும் மங்களாசாசனம் பண்ணிட்டு எதிரியே இருக்கேன்னா, இப்ப தாயாருக்கு எப்படி அவரை பிடிக்கும், ஒரு குழந்தையாக அவருக்கும் தாயார் மேல எப்பேற்பட்ட பிரீத்தி அப்படின்றது பார்க்கணும். இவெல்லாம் தாயாருடைய கோஷ்டி தான். அப்படி ஆச்சரியமாக இந்த தாயாருடைய குணங்கள் அப்படிங்கும் பொழுது அதுக்கே சில பேர் இருக்கா, இப்படி அந்த ஒவ்வொரு ஸ்லோகங்களும் எடுத்தா உண்மையிலேயே ஸ்ரீஸ்துதி மட்டும் இல்ல, இன்னும் பெரியவாள்லாம் பெரியவாள் சொல்லி இதை கேட்கணும். ஸ்ரீஸ்துதியை கூட அடியேன் போல ஒருத்தராலாம் சொல்ல முடியாது, சுவாமி தேசிகனே வரணும், இல்ல சுவாமி தேசிகனுடைய பூர்ண கட்டாட்சம் பெற்ற நம்மளுடைய ஆச்சாரியர்கள். இன்னைக்கு நம்ம வந்து மதுராந்தக சுவாமியினுடைய திருநட்சத்திரம், இப்படி மதுராந்தக சுவாமியினுடைய திருநட்சத்திரத்துல இன்னைக்கு அமையிறது தாயாருடைய ஸ்ரீஸ்துதி ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவள்லாம் அப்படி சுவாமி தேசிகன் ஸ்ரீசுக்திகளையே இருந்திருக்கா இல்லையா, அப்படின்னா தாயார் பரதத்துவத்தை தாயாரும் பெருமாளுமாக உத்துண்ட அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் சுவாமி. அதே போல இப்பேற்பட்ட ஆச்சாரியர் ராமானுஜர் அப்படின்னா, ஆச்சாரியர்களே ராமானுஜர் தான் நடுநாயகமாக இருக்கார் அப்படின்னு எத்திராஜ சப்தத்தில சுவாமி தேசிகனே சொல்லிருக்கார். அப்ப அவர் அப்படின்னா கத்தியத்ரயத்துல முதல் முதல்ல தாயாருக்கு சரணாகதி பண்ணிதான், அகில ஜெகன் மாதரம் அகிலத்துக்கும் மாதா இருக்கட்டும், அஸ்மன் மாத்திரம் என்னுடைய மாத்திரம் ஜெகத் அசரண்ய சரண்யம் அனன்ய சரணம் பிரபத்தி அப்படின்னு தாயாருக்கு முதல்ல புருஷகாரம் பண்ணி அதுக்கப்புறம் தாயாரும் பெருமாளுக்குமாக சேர்த்துதான் சரணாகதி பண்றது. அதனால தாயார் இருக்கும்போதுதான் அந்த ஒரு நாள் பார்த்தா 365 நாள்ல பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிறது ஒரே நாள் தான் பங்குனி உத்தரம். அந்த நாள் பார்த்து ஸ்ரீ பாஷ்யக்காரர் பகதில போய் உட்கார்ந்துட்டு இன்னைக்குதான் நான் கத்தியத்திரை பண்ணி சரணாகதி பண்ணி காற்று இந்த உலகத்துக்கு சரணாகதி எப்படி பண்ணணும்னா தாயாருக்கு முதல்ல சரணாகதி பண்ணி அதுக்கப்புறம் தாயார் பெருமாளுக்கும் சேர்த்து சரணாகதி பண்ணணும் அப்படின்னா முதல் சொல்ற சரணாகதி என்னன்னா தாயாருக்கு புருஷகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு சரணாகதி பண்ணணும் அப்படின்றது முதல்ல தாயாரிண்டதான் அவர் பண்றது. அதே மாதிரி சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகங்கள் எல்லாமே விடுத்துட்டா கூட தேவநாயக பஞ்சாசத்துல மாதஸ்துவயம் அப்படின்ற அந்த நாலாவது ஸ்லோகத்துல பார்த்தா மாதா அப்படின்னு முதல்ல கூப்பிடுற பெருமாளை பத்தி தேவநாயகனை பத்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ண போறேன், முதல்ல ஹேமாம்புஜவலி தாயார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுக்கிறேன், நான் ஒரு ஸ்லோகம் பண்ண போறேன். பெருமாள் மேல ஸ்லோகம் பண்றதோ தாயார் மேல ஸ்லோகம் பண்றதோ அது எப்பேற்பட்ட சிறந்த மகா ஞானிகளாலதான் முடியும். நானோ ஒரு குழந்தை, நான் பண்றது எப்படி இருக்கணும்னா மடலை, அந்த குழந்தைகள் ஒரு ஸ்லோகம் பண்ணா எப்படி சொன்னா எப்படி இருக்கும், அது மடலை பேச்சு மாதிரி இருக்கும். தாயார்கிட்ட சொல்ற நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஒரு அம்மா கிட்ட போய் நம்ம குழந்தை சொல்லும் பொழுது ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அது மடலையாக இருந்தாலும் முதல்ல அம்மா தான் சொல்லுவா, அப்பாவை கூப்பிட்டு பாருங்களேன் பாருங்களேன் குழந்தை எப்படி சொல்றது பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவா. அதனால பெருமாள் கிட்ட வந்து தாயார் போய் சொல்லுவாளாம். அதனால முதல்ல தாயார வேண்டிண்டு நான் இந்த மாதிரி ஸ்லோகம் பண்ண போறேன், நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுண்டேதான் ஸ்லோகம் பண்றேன். அப்படிதான் ஒவ்வொரு ஸ்லோகமும் அமையுது. தயாசதகத்திலையும் முதல்ல தாயார் ஸ்ரீதேவி பூமாதேவி நீலாதேவி சொல்லிட்டு தான் திருவேங்கடமுடியான்னு அவர் போறார். முதல்ல மலைய ஆரம்பிச்சார் பிரபத்தியேதம் கிரிம்பிராயகம், அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ரிஷிகள் பரம்பரை எல்லாம் சொல்லிட்டு வந்து மங்களாசாசனம் பண்ணி அப்புறம் தாயார் மூணு பிராட்டியும் சொல்லி அதுக்கப்புறம் தான் பெருமாளின்டே அவர் வர 11வது ஸ்லோகத்துலதான் திருவேங்கடமுடியான மங்களாசாசனமே நடக்குது. அப்படி ஆச்சரியமாக நம்ம ஆச்சாரியர்கள் நம்ம சம்பிரதாயத்துல எல்லாருக்குமே அம்மா அப்படிங்கிற ஒரு பிரீத்தி, தாயார் மேல ஒரு பிரீத்தி, அதை இன்னைக்கு நம்ம ஸ்லோகம் பார்க்க போறோம். முதல் ஸ்லோகம் மானாதீத பிரதித விபவான் மங்களம் மங்களானாம் வக்ஷ்பீட்டி மது விஜயனோ பூஷயந்தி ஸ்வகாந்த்யா பிரத்யக்ஷானுஸ்ரவிக மஹிம பிரார்த்தனீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரியமசரண ஸ்வாம் சரண்யாம் பிரபத்யே அப்படின்னு புருஷகார பிரபத்தி இங்கும் பண்ற முதல் ஸ்லோகத்திலேயே சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்கள்ல கையாளுற விதத்துல முதல் முதல்ல சில ஸ்லோகங்கள் பார்த்தா அந்த பெருமாளுடைய குணங்கள் இங்க தாயார் தாயாருடைய குணங்கள் சொல்லி கடைசியில பிரபத்திய அப்படின்னு சொல்றது வழக்கம். தயாசதகத்துல எடுத்த உடனே பிரபத்தியே தம் கிரிம் பிராயகான் இடத்துல அங்க கூட திருவேங்கடமுடியானுக்குன்னு சொல்லல மலைக்குன்னு சொல்றேன். இங்கேயும் புருஷக்கார பிரபத்தி முதல் ஸ்லோகத்திலே பண்டு தாயாருடைய குணங்கள் அப்படின்னு எடுக்கும்பொழுது தாயார் நம்ம சொன்னோம் ஆள வந்தாரே பின்வாங்கிட்டு தாயாருடைய குணங்களை சொல்ல முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இங்க சொல்றும் போது ஐஸ்வர்யங்கள் அப்படின்னு லோகத்துல இருக்க பல ஐஸ்வர்யங்கள் இருக்கு. ஸ்ரீ அப்படின்ற சப்தம் நம்ம போடுறோம், அது வந்து உயர்ந்த விஷயத்துக்கு தான் நம்ம ஸ்ரீன்னு போடுவோம். உயர்ந்த ஆச்சாரியர்களுக்கு ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அந்த ஸ்ரீமான் அப்படின்ற வந்து உயர்ந்த ஆச்சாரியர்களுக்கு. திவ்ய தேசங்கள் அப்படின்னு பார்த்தா நாட்டுல எவ்வளவோ ஊர்கள் இருக்கு, ஆனா திவ்ய தேசங்கள்னு பார்க்கும்பொழுது திருமலை திருவரங்கம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு ஸ்ரீ இல்லைன்னா திரு அப்படின்றது தமிழ்ல ஸ்ரீ தாயாருடைய பேர்ல தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த திவ்ய தேசத்துக்கே வசத்தி அந்த தாயாருடைய பேர்ல தான் ஆரம்பிக்கும். அப்படி உயர்ந்த வஸ்துக்களுக்கு உயர்ந்த ஆச்சாரியர்களுக்கு நம்ம எல்லாம் சொல்லும்பொழுது ஸ்ரீன்னு ஆரம்பிக்கிறதுனால அந்த உசந்த வக்திக்கே ஸ்ரீன்னு சொல்லும்பொழுது அப்ப ஸ்ரீ அப்படின்னு தாயாரு அப்படின்னா அதுக்கு மேல அது நம்ம வசத்திய நம்ம சொல்ல முடியுமா? இந்த லோகத்துக்கெல்லாம் மங்களம் உண்டாக்குறதே தாயார் தானே, அதனால அந்த பெருமைகளை நம்மளால சொல்ல முடியாதுன்னு ஆள வந்தாரே சொல்லும் பொழுது அப்ப எடுத்த ஸ்லோகமே ஆரம்பிக்கிறார் மானாதீத பிரதித விபவான் அப்படின்னா நம் புத்திக்கு அப்பாற்பட்ட குணங்கள் நம்மளுடைய புத்தியினால சொல்லிட முடியாது. ஏன்னா தாயார் பெருமையை வேதமே பூர்த்தியாக சொல்லல, வேதம் அப்படின்றது அப்ராக்கிருதம். அப்ப வந்து க்ஷமிக்கணும், வேதம் அப்படின்றது வந்து ஒருத்தரால பண்ணப்பட்டதில்லை, அது வந்து இப்போ ராமாயணம் அப்படின்னா வால்மீகி மகர்ஷி பண்ணேர் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, வேதம் வந்து யாருமே அபௌருஷேயம், அது ஒரு புருஷனாலே பண்ணப்பட்டதில்லை, அது அனாதிகாலமாக இருக்கு பகவான் போலேயே. அதை வந்து பிரளய காலத்துல பகவான் அதை ரட்சிச்சு அடுத்த சிருஷ்டியில பகவான் அதை கொண்டு வந்து திருப்பியும் பிரம்மா மூலமாக எல்லாருக்கும் சேர்க்கிறார். அதனால ஒரு புருஷனால பண்ணப்பட்டதில்லாதனால அதுல தப்பே இருக்காது, அதுல வந்து அத்தனையும் அப்படியே சாட்சாத் பகவானுடைய வாக்குகள் தான், அது ஒரு மொழி, பகவானுடைய மொழி தான் வேதம் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த வேதத்தினாலேயே பூர்த்தியா பகவானுடைய குணங்களை சொல்ல முடியலைன்னா நம்ம சாதாரணப்பட்டவன், நம்மளுடைய ஞானத்துக்கு தாயாருடைய குணங்களை சொல்ல முடியாது. அதனால மானாதீதம் பிரதித விபவான் அப்படின்னு இந்த வைபவம், நம்மளுக்கு அளவில்லாத வைபவத்தை உள்ளவர் தாயார் அப்படின்னும், மங்களம் மங்களானாம் அப்படின்னு இந்த மங்களங்களுக்கெல்லாம் மங்களத்தை உண்டாக்குறத காரணமே என்னன்னா தாயார் தான். அதனால மங்களங்களுக்கெல்லாம் மங்களமாக இருக்கிறது தாயார் அப்படின்னு. ஒரு வழக்கறிஞ்சா மங்களம் அப்படின்றோம், ஆத்து வாசல்ல கோலம் போட்டா மங்களம் அப்படின்னு. ஒரு விஷயத்தை அழகா இருக்குன்னு பார்த்தா அந்த அழகான விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் உள்ள இருக்குது அந்த தாயார் இருக்கிறதுனாலதான் அதுக்கு மங்களத்துக்கே மங்களம் உண்டாக்குறது தாயார் தான் அப்படின்னு அப்படி ஆச்சரியமாக சொல்றார். அந்த தாயாருடைய பெருமை நம்மளால சொல்ல முடியாதுன்ற இடத்துல வந்து ஸ்ரீஸ்தவத்துல கூறத்தாழ்வார் சொல்லும்போது என்ன சொல்றதுன்னா, தாயாருடைய பெருமை தாயாருக்கே தெரியாதான். சரி, தாயாருடைய பெருமை பெருமாளுக்கா தெரியுமானா? பெருமாளுக்கு தெரியாது. அவளுடைய பெருமையே அவளுக்கு தெரியாம இருக்காளே அப்படின்னா, அப்போ பகவான சொல்லும் பொழுது சர்வஜ்ஞர்கள் அப்படின்னு அப்படின்னா சர்வமும் தெரிஞ்சவர்கள். தாயாருக்கும் அது உண்டு, தாயாரும் பெருமாளும் சேர்ந்தேதான் பரபிரம்னா அப்ப சர்வஜ்ஞன். எல்லாம் தெரிஞ்சவாளுக்கே தன்னுடைய குணங்கள் பத்தி பூர்த்தியாக தெரியலன்னா அப்ப சர்வஜ்ஞர்கள்னு சொல்ல முடியாதே அப்படின்னா, அது வந்து இன்ஃபினிட்டி. அந்த குணங்கள் நம்மளால சொல்ல முடியாதுன்னா அப்பேற்பட்ட குணங்கள், இன்ஃபினிட்டியை வந்து எப்படி யாரால சொல்ல முடியும்? என்னால ஒரு இன்ஃபினிட்டின்னு நான் கணக்கு பண்ணிடுவேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன்தான் அஞ்ஞானமே தவிர, அந்த குணங்கள் அப்பேற்பட்ட குணங்களாக இருக்கிறதுனால அது வந்து யாராலையும் சொல்ல முடியாத குணங்கள், அளவில்லாத குணங்கள் அப்படின்றதுனாலேயே கூறத்தாழ்வாரே இது சொல்றேன். தாயாருக்கும் பெருமாளுக்குமே தாயாருடைய பெருமையை தெரியாது அப்படின்னு. அப்படி ஆச்சரியமா அதனா மானாதீத பிரதிபம் ஆரம்பிக்கிறது எப்படின்னா திருவாய்மொழி மாதிரி. திருவாய்மொழி சொல்ற சிலச்ச நம்மாழ்வார் உயர்வர உயர்நல, அது உயர்ந்த இடத்துல அவரை சொல்ல முடியாது. அது உயர்ந்தது அப்படின்னா எவ்வளவு உயர்ந்ததுன்றதே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட உடையவன் எவனவன் யார் அது? சாட்சாத் பகவான் தான் அப்படின்னு பெருமாளும் தாயும் ஸ்ரீமன் நாராயணன் தான் சொல்றாரு இல்லையா அந்த இடத்துல. அப்ப உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இங்க அதுதான் இப்படி ஆரம்பிக்கிறேன் மாநாட்டு. அப்படி சொல்லப்படக்கூடியாத அப்பேற்பட்ட குணங்கள் உள்ளது தாயார். அதை வந்து ராமானுஜர் ஒரு வாட்டி வந்து ராமானுஜர் கிட்ட சில சிஷ்யர்கள்லாம் வந்து திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டும் பொழுது ராமானுஜர் சொன்னாராம், கூறத்தாழ்வார் கிட்ட பண்ணுங்க. ஏன்னா அவர் நிறைய காலக்ஷேபம் சொல்லிட்டு இல்லையா, கூறத்தாழ்வார் கிட்ட போய் பண்ணுங்க. கூறத்தாழ்வார் தன்னுடைய சிஷ்யர் தான், பாஷ்யகாரருடைய சிஷ்யர். கூறத்தாழ்வார் முதல் இவாளுக்கு முதல்ல காலக்ஷேபம் பண்றேன்னு ஆரம்பிச்சாராம். உயர்ந்தலன்னு சொல்லும் பொழுதே மயக்கம் போட்டு கீழே விட்டாராம். ஏன்னா அப்பேற்பட்ட குணங்கள், சொல்ல முடியாத உயர்ந்த குணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த பகவானுடைய குணங்களை நினைச்சு பார்த்து இவர் வந்து மூர்ச்சையிட்டு. நம்மாழ்வாரே திருவாய்மொழி மதுரகவிகளுக்கு சொல்லும் பொழுது கண்ணனுடைய குணங்கள் ரெண்டு இடத்துல சொல்லும் பொழுது மூர்ச்சையாயிட்டேர் அப்படின்றது சரித்திரம் வருது. இவர் ஆரம்பமே மூர்ச்சையாயிட்டேர்னு உடனே இவரும் ஆழ்வான் ஆழ்ந்த பக்தியோட இருக்கேன்னு ராமானுஜரே வந்து அவர் அதுக்கப்புறம்தான் அவர் தான் வந்து எழுப்பினாராம். இவெல்லாம் வந்து சிஷ்யர்களா சொன்னாராம், கூறத்தாழ்வார் மூர்ச்சையாயிட்டேர் என்ன ஆச்சு அப்படின்னாரா, இவர் பாசுர ஆரம்பிச்சார் உடனே மூர்ச்சையாயிட்டு அவரும் ராமானுஜர் தான் வந்து தீர்த்தம்லாம் தெளிச்சு எழுப்பினார். அப்பதான் இவருடைய ஆழ்ந்த பக்தியை பார்த்து ஆழ்வான் அப்படின்னு பேர் வச்சார், கூறத்தாழ்வான் அப்படின்றது அவருடைய திருநாமம். அதுக்கு எதுக்கு சொல்றேன்னா அப்பேற்பட்ட குணங்கள், அதுதான் சுவாமி தேசிகனும் அதே போல தாயாருடைய குணங்கள் ஆரம்பிக்கும் போது உயர்ந்த குணங்கள், அளவிற்றாத குணங்கள், யாராலையும் சொல்ல முடியாத குணங்கள் உள்ளவர் தாயார் அப்படின்னு ஆரம்பிச்சு மங்களுக்கெல்லாம் மங்களம் அப்படின்னு உயர்ந்த குணம் அப்படின்னு சொன்னா யாருக்கும் புரியாது இல்லையா? ஒரு இதுவாவது சொல்லணும், நமக்கு புரியும்படியாவது சொல்லணும் இல்லையா? அப்போ அதனால சொல்லணும். சில பேர் என்னன்னா சாதாரணப்பட்டவனுக்கு போயிட்டு என்ன சொல்லுவான்னா 100,000 ரூபாய் அப்படின்னா ஆஹா அப்படின்னா புரியும், அப்படின்னா ஏதோ பணக்காரன் அப்படின்னு அவன்கிட்ட கொட்டி கிடக்குப்பா துப்பு அப்படின்னா அவன் புரியாது. 1,00,000 அப்பா 1,00,000 இருக்கா அப்படின்னா ஒரு அவனுக்கு புரியற மாதிரி சொல்லணும். அதே ஒரு ராஜா மகாராஜா நல்ல பணக்காரங்கிட்ட போயிட்டு 1,00,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அவனுக்கு அது ஒரு துட்டு கிடையாது, அவனுக்கு அது 1 ரூபாய் போலதானே. அவன்கிட்ட சொல்லும்பொழுது வேற மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி எல்லா அவாவாளுக்கு அந்த ஞானத்துக்கு தகுந்த மாதிரிதான் ஆச்சாரியர்கள் அந்தந்த இதை எடுத்து சொல்றாங்க. அப்ப அது சொல்லும் பொழுது அப்ப தாயாருடைய பெருமையை சொல்லித்தான் ஆகணும். அதனால அடுத்த ஸ்லோகத்துல சொல்றேன். ஆனா உண்மை என்னன்னா இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றதே தவிர ஆனா அந்த குணங்கள் அப்பாற்பட்டதுன்னு எடுத்தவுடனே ஆரம்பிச்சது. வக்ஷ பீட்டி மதுவிஜயனோ பூஷயந்தி ஸ்வகாந்தியாம். தாயாருடைய பெருமை என்னன்னா தாயார் எங்க இருக்காங்கன்னா வக்ஷ பீட்டி பகவானுடைய வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கலாம். வக்ஷஸ்தல பீட்டம், அந்த பீட்டம் பகவானுடைய வக்ஷஸ்தலமே தாயாருக்கு பீட்டமாக இருக்கு. மதுவிஜயனோ பூஷயந்தி ஸ்வகாந்தியாம்னு பகவானுடைய வக்ஷஸ்தலத்துக்கு ஒரு பூஷணமாக ஸ்வகாந்தியாம் அப்படின்னு பிரகாசிச்சுட்டு இருக்காளாம். இது ரெண்டு விதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா பெரியவா. சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் என்னன்னா, பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துக்கு ஒரு ஆபரணம் போலே தாயார் இருக்கா அப்படின்றது ஒரு சாமானிய அர்த்தம். ஆனா உண்மையிலே எப்படி சொல்றான்னா, பூஷணமான பெருமாள் தாயாருக்கு பூஷணமாக இருக்கார் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா, பெருமாள் ஒரு பெரிய கோவிலுக்குள்ள இருக்கார். ஆச்சரியமான கர்ப்ப கிரகத்துல மேல கோபுரம், ஆனந்த விமானம், கீழே இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி பெருமாளே ஒரு கோபுரமாம் தாயாருக்கு. தாயார் வக்ஷ பீட்டி, அந்த வக்ஷஸ்தலத்துல ஒரு பீட்டம் போட்டு உட்கார்ந்துருக்கா. பெருமாள் தாயாருக்கு ஒரு கோபுரமாக இருக்கேர், தாயாருக்கு பூஷணமாக இருக்கேர் அப்படின்னு சொல்லலாம். பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துக்கு தாயார் பூஷணமாக இருக்கேர், அப்படி பிரகாசமாக இருக்கேர். மதுவி ஜெயனோ, மதுவி அப்படின்னா மது மதுசூதனன் அப்படின்னு ஹைக்ரீவர் சொல்றோம் இல்லையா. மது கைட்டவர்களை வதம் பண்ணதுனாலே, அவா இண்டேந்து வேதத்தை ரட்சிச்சு கொடுத்ததுனாலே, மதுகைத்தவர்கள் அப்படின்னு வரும்பொழுது ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னு நம்மளுக்கு மூணு குணங்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னு. சத்துவகுணம்னா நல்ல குணங்கள் நமக்கு இருக்கிறது எல்லாம். ரஜோகுணம் அப்படின்னா நமக்கு கோபங்கள்லாம் வருது இல்லையா, அதுக்கு காரணம் ரஜோகுணம். சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு காரணம் தமோகுணம். எல்லாருக்குமே இந்த மூணு குணங்கள் இருக்கு. ஆனா எது அதிகமா இருக்கோ அது ஆபத்து. ரஜோகுணம் அதிகமா இருக்கணும், எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருந்தா அது தப்பு. கோவப்பட வேண்டிய விஷயத்துல கோவப்படணும், அது கம்மியா இருக்கணும். சத்துவகுணம் நிறைய இருக்கணும். சோம்பேறி எப்பயுமே சோம்பேறியா இருந்தாலும் கஷ்டம். அப்ப இந்த ரஜோகுணம் தமோகுணத்தை போக்கி சத்துவகுணத்தை எப்போதும் கொடுக்கறது யாருன்னா தாயார் அப்படின்னு. அதனாலதான் ரயாசகத்திலும் சைத்தன்ய ஸ்தன்யதாயினி, எல்லாருக்கும் சைத்தன்யம் அப்படின்னா சைத்தன்யம் ஞானம். எல்லாருக்கும் நமக்கு ஞானம் கிடைக்கிறது எதுன்னா, எதனாலன்னா தாயார் கொடுக்கிற பால், ஸ்தன்யபானத்தினாலே அப்படின்னு. தாயாருடைய அனுகிரகத்தினாலே நமக்கு எல்லாம் ஞானம் வருது அப்படின்றதுனாலையும் இங்க மதுவி ஜெயனோ பூஷயந்தி ஸ்வகாந்தியா அப்படின்னு சொல்லி. அப்புறம் வக்ஷபீட்டி அப்படின்னும் பொழுதே கூர்மாவதாரத்தை நம்ம பார்த்தோம். மந்திர பருவத்தை களையும் பொழுது ஒவ்வொன்னாக வருது. அங்க வந்து கல்பவருஷம் காமதேனு அப்படின்னு ஒவ்வொன்னா வருது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வஸ்து எடுத்துக்கிறா. கடைசியா தாயார் வரார். அந்த தாயார் வரும்பொழுது மகாலட்சுமி அங்கு ஆவிர் பவிச்சு வரும்பொழுது எல்லாருமே நம்மிண்ட வரக்கூடாதா தாயார்னு பாக்குறான். நம்ம கிரகத்துக்கு வரக்கூடாதான், ஏன்னா தாயாருடைய அனுகிரகம் இருந்துருதுன்னா அவன் செழிப்பாக வாழ்வான். தாயாருடைய கொஞ்சம் லவந்தேச கட்டாட்சம் பட்டதுனால இந்திரன் இன்னைக்கு சொர்க்காதிபதியாக ஆயிட்டார். இன்னும் கொஞ்சம் அதிக க்ஷணம் அவருடைய அனுகிரகம் பெற்றதுனாலே பிரம்மா பிரம்ம பதவிக்கு வந்துட்டார். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதவி கிடைக்கிறதுனாலே சாட்சாத் தாயாருடைய அனுகிரகம் தான். ஆனா தாயாருடைய பூர்ண கட்டாட்சம் யாருகிட்ட இருக்குன்னா பெருமாள் கிட்ட இருக்கான். அதனால பெருமாள் எங்க உயர்ந்தார் அப்படின்னா அவர் வைகுண்டத்துக்கே நாத்தன் ஆகிட்டார். ஏன்னா உயர்ந்த லோகம் வைகுண்டம், அதுக்கு நாத்தனாக இருக்கேன்னா என்னன்னா பூர்ண கட்டாட்சம். அப்படின்னா கட்டாட்சம் அப்படின்னா தாயார் எப்பயுமே தன்னுடைய இருக்கார் அப்படின்றது தான். அப்ப இங்க ஒவ்வொருத்தரும் அங்க மாலையிட்டுண்டே வரா, மாலை அங்க ஸ்வயம்வரம் வரப்பையே அந்த அவதரித்து மாலை எடுத்துன்னு வரும்பொழுது எல்லாரும் அப்படி பார்க்கும்பொழுது நேர யாரும், ஆனா ஒருத்தன் மட்டும் எதுவுமே நினைக்காம இருக்கான். அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல ஏறி நனக்கு மாலையிட்டு வக்ஷஸ்தலத்துல ஏறி எங்கே உட்காருதுன்னு கேட்கும்பொழுது தன்னுடைய வக்ஷஸ்தலத்தை பகவான் காட்ட இந்த இடத்துல ஏறி உட்கார்ந்தேர் அப்படிங்கிறான். நீங்க பெரியவா தான் ரொம்ப ஆச்சரியமா சொல்றான். தாயார் வந்து ஒரு ஸ்திரீ, அந்த பெரிய சபையில புருஷர்கள்லாம் இருக்கிற சபையில தலை குடிஞ்சு வரணும் இல்லையா, ஆனா தாயார் தன்னை குடிஞ்சு வரலையா, தலை நிமிர்ந்து மாலை எடுத்துட்டு வரலாம். ஏன் அப்படி வரா அப்படின்னா, அங்க இருக்கிறவா எல்லாருமே ஸ்திரீ தானே, ஸ்திரீ கோஷ்டி தான். பரமாத்மான்றது புருஷன், அவன் தான் புருஷோத்தமன். அவன் ஒருத்தன் தான், அவனுக்கு மாலையிட வரா. மத்த எல்லாருமே ஜீவாத்மா எல்லாம் பிரம்மா எல்லாரும் ஆரம்பிச்சு நம்ம அவருக்கு சேவகன் தான், நம்ம தான் ஸ்திரீ, அவனே புருஷோத்தமன் அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஸ்திரீ இருக்கா. தன் பர்த்தா கிட்ட போறதுக்கு எதுக்கு ஒருத்தர் தன குடிஞ்சி போகணும் அப்படின்றது அப்பேற்பட்ட ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்றா. அப்ப ஏற்பட்ட அந்த வக்ஷஸ்தலத்துல போய் உட்கார்றாளே தாயார் எல்லாரும் முன்னாடியும். அப்ப வெக்கமாக இருக்காதா, அத்தனை புருஷர்கள் இருந்துன்னா யார் புருஷர்கள், அங்க ஒரே ஒரு புருஷன் தான், அவன் புருஷோத்தமன். அவனுடைய வக்ஷஸ்தலத்துல உட்காரச்சு தாயார் ஏன் தலை குனிஞ்சு போகணும் அப்படின்னு ஆச்சரியமான வியாக்கியான பெரியவாள்லாம் பண்ற. அதனால வக்ஷபீட்டி மதுவிஜயனோ பூஷயந்தி ஸ்வகாந்தியாம் பிரத்யக்ஷான் ஸ்ரவிக மகிம பிரார்த்தனீனாம் பிரஜானம்னு. சரி இருக்கட்டும், லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் மங்களத்துக்கெல்லாம் மங்களம் உண்டாகும் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு புரிய மாட்டேங்கிறதே பிரத்யக்ஷமா எனக்கு சொல்லு என்ன லாபம் அப்படின்னா, பிரத்யக்ஷானு பிரத்யக்ஷ பலனாக தாயார் இருக்கா. தாயார் சன்னதியில போய் பிரார்த்தனீனாம் பிரஜானாம் மக்களான நம்ம எல்லாரும் தாயாருடைய குழந்தைகள் தானே. தாயார் சன்னதியில போய் யாரெல்லாம் பிரார்த்தனை பண்றாலோ அந்தந்த பிரார்த்தனைக்கும் அனுகூலம் பண்றாளே. இந்த லோகத்திலேயே அனுகூலம் பண்ணும் பொழுது தான் இந்த ஐஸ்வர்யம் மட்டும் இல்ல, ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வா அப்படின்னு வைகுண்டத்தையே தரக்கூடிய, இதை கேட்டானே குழந்தை என்கிட்ட வந்தானே கை கூப்பினானே அவனுக்கு நான் என்னத்தை கொடுக்கறது, இந்த ஐஸ்வர்யம்லாம் நான் கொடுத்தா கூட இது கொஞ்ச நாள் தானே இருக்கும், இது அனாதி காலமாக இருக்காதே, எப்பவும் அவனுக்கு கொடுக்கக்கூடிய மோட்சமே நான் கொடுக்கிறேன்னு சொல்றான்னு தாயார் எப்பேற்பட்டு அப்படின்னு பராசர பத்திர சொல்றேன். அதனால பிரத்யட்சமாக நமக்கு என்ன கொடுத்தா அப்படின்னா நமக்கெல்லாம் அப்பதானே புரியும், ஏதோ சொன்னா வைகுண்டம் கொடுத்தா சொர்க்கத்தை கொடுத்தா அதை கொடுத்தா இதை கொடுத்தாலும் நமக்கு புரியாது, அது என்ன அது என்ன நம்ம பார்த்ததோ இல்ல, அது நம்ம ஜென்மா தவ அப்புறமா அது நமக்கு இருக்குமோ இல்லாத தெரியும். இன்னைக்கு எனக்கு என்ன லாபம், எல்லாருமே அதான் சொல்றேன், இன்னைக்கு பிசினஸ்ல எல்லாம் என்ன சொல்லலாம், 10 வருஷம் கழிச்சு வருதெல்லாம் உடுப்பா, இன்னைக்கு எனக்கு என்ன லாபம் அப்படின்னு எல்லாரும் சொல்றோம். அப்ப பிரத்யட்சமாகவே இருக்கிற நம்ம கேட்கிற பலனத்தனையும் கொடுக்குறா தாயார் அப்படின்னு. அதுக்கு சுவாமி தேசிகனுடைய சரித்திரமே ஆச்சரியமான சரித்திரம். சுவாமி தேசிகன் வித்யாரண்யர் அப்படின்ற ஒரு அவருடைய சிநேகிதர், அந்த சிநேகிதர் வந்து சுவாமி தேசிகனை வந்து பார்த்து அவர் உஞ்சவருத்தி எடுத்துட்டு இருக்க காஞ்சிபுரத்துல. உஞ்சவருத்தின்னா இன்னைக்கு என்ன வேணுமோ ஒரு 4 ஆத்துல போய் அவ என்ன கொடுக்குறாளோ அவ அந்த அரிசி போட்டா அதை வாங்கிட்டு வந்து ஆத்துல தலையை பண்ணி பெருமாளுக்கு அம்சை பண்ணி சாப்பிடணும் அவ்வளவுதான். நாளைக்கு என்ன அப்படின்றத அவ வாங்க மாட்டான், போற வாழை இன்னொரு 10 நாளைக்கு கொஞ்சம் அரிசி கொடுங்க அப்படிலாம் கேட்க மாட்டான். இன்னைக்கு என்ன போடுறாளோ அதுவும் வந்து அவளுக்கு கணக்கு உண்டு, ஒரு 4 வீடுன்னா 4 வீடு, அந்த முதல் 4 வீடுல போடலன்னா நீ ஒண்ணு எதுவும் கிடையாதுன்னு அர்த்தம். அவன் எங்க போறாளோ அந்த முதல் 4-5 இடம் தான் போவா, அதுக்கு மேல போக மாட்டான், அந்த இடத்துல எதுலையுமே வரலன்னா திருப்பி வந்துடணும். அப்படி உஞ்சவருத்தி எடுத்திருந்த மகானாக இருந்தேன் சுவாமி தேசிகன், வைராக்கியமாக இருந்தேன். அப்ப வித்யாரண்யன் அவர் கூட படிச்ச பால்ய சிநேகிதன் அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இப்படி இருக்கிறே இவர் மகாஜானி மகா பண்டிதர், அவர் வந்து ஒரு ராஜா கிட்ட இருக்கார், ராஜாக்கு ஒரு மந்திரியாக இருக்கார், அதனால அங்க போய் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணச்செல்லாம் அவர் நிறைய துண்டு கொடுக்குறாரு, இவரையே இப்படியாவது இங்க கூட்டுன்னு வந்துடும் ஒரு நல்ல எண்ணத்துல தான் கூப்பிடுறேன். ஆனா சுவாமி தேசிகன் நான் வரமாட்டேன், எந்த ராஜாவுக்கும் வந்து நான் ஸ்லோகம் சொல்ல, ஒரு மனுஷனுக்கு நான் ஸ்லோகம் பண்ண மாட்டேன். நாஸ்தி பித்ராஜிதம் கிஞ்சின்னமயா கிஞ்சிதார்ஜிதம் ஹஸ்திமே ஹஸ்தி செயலாகிரே பக்து பைத்தாமகம் தனம் அப்படின்னு எனக்கு தேப்பெருமாள் இருக்கேர் பித்ரு பைத்தாமகம் தனம் அப்படின்னு என்னுடைய பித்திருக்கள் பித்திருக்கள் அவருடைய அப்பா அப்படி இருந்து பிரம்மாவுக்கே அவர்தான முதல் அவர்களுடைய யஜ்யத்துல வந்த பலனாக இருக்கிற அப்பேற்பட்ட தனம் இந்த தேப்பெருமாள் எனக்கு இருக்கச்சு, நான் எந்த இடத்துலயும் போய் யாருக்கிட்டையும் நான் போய் யாச்சகம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, உஞ்சவருத்திலேயே நான் சந்தோஷமாக இருந்து பெருமாள் கைக்கிறேன் மாட்டேன்னு சொல்றேன். அவள்லாம் ஆச்சரியப்பட்டா இப்படி ஒரு வைராக்கியமா அப்படின்னு. அதனாலதான் சுவாமி தேசிகனுடைய தனியிலேயே பார்த்தா ஞான வைராக்கிய பூஷணம், ஞானம் மட்டும் இல்ல வைராக்கிய பூஷணம். ஞானம் இருக்கிறவாள்லாம் என்ன பண்றான்னா ராஜாவுக்கு பல ஸ்லோகங்களை பண்ணி துட்டை வாங்கிட்டு போயிடுறான், ஆனா இவர் வைராக்கியமாகவே இருந்தேன், ஞானம் மொத்தம் பகவானிடத்துலதான் அப்படின்னு அப்பேற்பட்ட ஞான வைராகிய பூஷணமாக இருந்தேன் சுவாமி தேசிகன். அதை பார்த்து சில பேருக்கு போறாம, ஏன்னா எப்பயுமே சொல்லப்பா அவருப்பா ஒருத்தர் ஒரு இடத்துல போக மாட்டேருப்பா, ஒரு ராஜா கிட்ட போக மாட்டேன், தனம் வாங்கிக்க மாட்டேன்னு உடனே ஒரு அசூயை இருக்கும். ஆமா என்ன அவர் கோடி கோடியே உள்ள வச்சுட்டு இருப்பேருப்பா அதனாலதான்ப்பா அப்படின்னு ஒரு அசூயை வருது இல்லையா. அங்கேயே காஞ்சிபுரத்துல இருக்கிற சுத்தி பாகவதோத்தமர்கள்லாம் இவர் மேல ஒரு அசூயை, இன்னும் எப்பயும் அவரை போய் புகழ்றீங்கோ அவர் வைராக்கியம் சொல்ல, ஒரு ராஜா கிட்ட போகிறது அப்ப அவருக்கு வேற ஏதோ சோர்ஸ் இருக்கு அப்படின்னு அவ சொல்றான். அப்ப அந்த இடத்துல ஒரு பிரம்மச்சாரியானவர் தனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஒரு ஏழையான இருக்கிறவர் தனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் பைசா வேணும் அப்படின்னு போய் கேட்கும் பொழுது அவெல்லாம் அனுப்புறாளாம். சுவாமி தேசிகன் ஒருத்தர் இருக்கார், அவர் பயங்கர பணக்காரப்பா, ராஜா கூட்டாலே போற அப்பேற்பட்ட பணம் உனக்கு தருவேன் இப்போ அப்படின்னு அனுப்புறான். பாக்கட்டும் இன்னைக்கு என்ன எப்படி அவமானப்பட போறேன் அப்படின்னு அவர் நேர போறே. சுவாமி தேசிகன் வந்து அனுஷ்டானம் பண்ணி முடிச்ச உடனே வெள்ள வந்தவன், எனக்கு நீர் வந்து ஏதாவது தனம் கொடுக்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்கும்பொழுது இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னப்பா என்கிட்ட வந்து கேட்கறியே நானே உஞ்சவருத்தி தான் எடுத்துட்டு இருக்கேன்னு ஒன்னு இல்ல, அங்க இருக்கிற பாகவத்தாள்லாம் உங்ககிட்ட அனுப்பிச்சா அப்படின்னு ஒண்ணு, ஆஹா பாகவத்தாலே அனுப்பிச்சாளா அப்படின்னா பரம பாகவதோத்தமர்களுடைய வாக்க பகவான் சத்தியம் பண்ணுவார், பகவான் என்னைக்குமே பாகவதோத்தமர்கள் வாக்க அசத்தியம் பண்ண மாட்டேன். அவள் அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவர் கொடுப்பேருன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படியாவது பெருமாள் கொடுக்க வச்சிருவார், அவளுடைய வாக்க பொய்யாக்க மாட்டார். அதுக்கு பிரமாணமே மகாபாரதம். பீஷ்மர் யுத்தத்துல என்ன சொல்றேன்னா 9 நாள் யுத்தம் பண்ணி முடிச்சு 10வது நாளுக்கு வந்து அவர் கோவம் வந்துருச்சு, இவெல்லாம் என்ன சுவாமி உங்களுக்கு வயசாயிடுச்சு 9 நாள் ஆயும் பாண்டவர்கள் அப்படியே இருக்கா, நீர் என்ன யுத்தம் பண்ற ரொம்ப முதல்ல இறக்கிடணும் அப்படின்றா. அவர் கோவம் வந்துருச்சு, என்னடா என்ன பார்த்து நீங்க எல்லாம் இப்படி பேசுறீங்க அப்படின்னு, சின்ன பசங்க இன்னைக்கு வந்தவாள் என்ன பார்த்து பேசுன்னு சொல்றேன், ஒண்ணு நாளைக்கு நான் இருக்கணும் இல்ல பஞ்ச பாண்டவா இருக்கணும், ஒண்ணு அவ 5 பேர் தலையை விட்டுவேன் என்னன்னா என் தலை போகும் அப்படின்னு சபதம் பண்ணிட்டு இருக்கு. பீஷ்ம சபதம்னா அவர் ஒரு வாட்டி சபதம் பண்ணா அவ்வளவுதான், அவ எல்லாம் பாண்டவர்களுக்கே ஒரு பயம் வந்துருது. திரௌபதி போய் கண்ணன் கிட்ட போய் காலில் விழுந்து அழறா, என்ன இப்படி ஆயிடுச்சு நாளைக்கு அவ்வளவுதானா என் பர்த்தாக்கள்லாம் இருக்க மாட்டாளா அப்படின்னு. கண்ணன் தான் அவன் லீலைகள் பண்றவனாச்சு. நேர திரௌபதியை ராத்திரியோட ராத்திரியா ஆகும் போய் பீஷ்மர் வந்து அந்த தன்னுடைய பானங்கள் எல்லாம் கோத்தின் இருக்கும் போது அனுப்புறாரு. அவர் சேவிக்கிறார், சேவிக்கும் பொழுது வளையல் சத்தம் கேட்டது, யாருன்னு பாக்கல. அவர் ஒரு இதுல இருந்தார், சரி தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்ட்டு, தீர்க்க சுமங்கலி பவான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு. எழுந்து பார்த்தா திரௌபதி. இப்ப என்ன பண்றது, சொல்லிட்டேர் நாளைக்கு என்ன நான் இருக்கணும் இல்ல அவா இருக்கணும், தீர்க்க சுமங்கலி பவான்னு சொல்லிட்டேர். அப்ப தான் போக வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு, கண்ணனாத்தான் இருப்பான் அப்படின்னு வெளில வந்தோட கண்ணன் போற போத்தின்னு இருந்தானோ, என்னதான் போற போத்தினாலும் மேலதான் அவனுடைய மயூர பிச்சமாலகான்னு காட்டி கொடுத்துருமே, அந்த மயில் தொகை காட்டி கொடுத்த உடனே கண்ணா நீதான் இது பண்ணேன்னு தெரியும். இவர் ஒரு சபதம் பண்ணியிருக்காரு, நான் வந்து யுத்தத்துல ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு, நான் ஒன்னு ஆயுதத்தை எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு. மறுநாள் என்ன ஆச்சுன்னா, தானே போயிட்டார் பீஷ்மர், அவருடைய வாக்கு சத்தியமாச்சு, ஒன்னு அவா இருக்கணும் நான் இருக்கணும்னு இவர் போயிட்டார். அந்த திரௌபதிக்கு பண்ண ஆசீர்வாதமும் சத்தியமாச்சு. கண்ணன் ஆயுதம் எடுக்க வைக்க நேரம் கண்ணன் போய் ஆயுதத்தை எடுத்துட்டான். கண்ணனை வந்து அந்த யுத்தத்துல அன்னைக்கு யுத்தத்தை தாங்க முடியல, அர்ஜுனன் பேரை திருப்பிடான்னா நீ ஏண்டா பயப்படுறனா, இல்ல இல்ல வானா வானான்னு அவன் பயந்து ஓடுறதை பார்த்து கண்ணன் இப்ப நான் பீஷ்மர் என்ன பண்றேன்னு பாருன்னு அவன் சக்கரத்தை எடுத்துன்னு ஓடினானா. அப்போ பீஷ்மருடைய மூணு வாக்கையும் கண்ணன் காப்பாத்திட்டார். இதுல என்னன்னா, தன்னுடைய வாக்கு போனாலும் பரவாயில்ல, பக்தனுடைய வாக்கு சத்தியமாகணும் அப்படின்னு, நான் என்னுடைய வாக்கு நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பரவாயில்ல போனா போறது, ஆனா பீஷ்மர் என்ன சொல்றாரு அவர் சபதம் பண்ணிட்டாரு கண்ணனை வந்து நான் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு, அதனால தன்னுடைய பக்தர்களா இருக்கணும் அப்படின்னு அப்பேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தேசியன்றது அப்பேற்பட்ட நான் கொடுப்பேன்னு சொன்னாலா அப்படின்னா பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணுவேன்னு நேரம் அந்த பிரம்மச்சாரி குழந்தைய நேர அந்த தாயாருடைய சன்னதி காஷிண்டு போய் பெருந்தேவி தாயார் சன்னதியில் இந்த ஸ்ரீஸ்துதி இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கச்சு அந்த 16வது ஸ்லோகம் அங்க வரும்பொழுதே அங்கே கனக வருஷம் அப்படியே அந்த தங்க காசுகளாக அப்படியே கொட்டுறதாம். இன்னைக்கும் அந்த ஒரு சித்திர பட்டம் வந்து நம்ம பிரதட்சிணம் பண்ணிட்டு போனா தாயார் சன்னதியில பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இதோட முடியல, அந்த பையன் அந்த பாலகன் வந்தா இல்லையா பிரம்மச்சாரி, அவன் அவனுக்கு வேண்டிய திரவியங்கள் மட்டும் எடுத்துனானா, இவ்வளவு இவ்வளவு தாயார் குட்டித்தா கணக்க வருஷமே அங்க பொய்ஞ்சிடுது. தான் சில எடுத்து எனக்கு கிரகஸ்தாசிரமம் போத்துக்கு இவ்வளவு வேணும் சுவாமி அப்படின்னு, யாரா இருந்தா நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், சரி ஒருவேளை நம்மளுடைய பக்தி இருக்குன்னு வச்சுப்போம், நம்மளுடைய பக்திக்கு எப்படி எப்பேற்பட்ட பக்தி நமக்கு தெரியாது, இருந்தாலும் தாயார் அனுகிரகம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரெண்டு மூட்டை எடுத்துன்னு வாப்பா, நீ பாதி எடுத்து போல் நான் பாதி எடுத்து போறேன்னு சொல்லுவாள். ஆனா அந்த இடத்துல சுவாமி தேசிகன் அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணு அவர் திரும்பிட்டாராம், தாயாரை சேவிச்சு திரும்பிட்டார், அதுல ஒரு பைசா அவர் அதை ஆசைப்படல. ஆனா இந்த பாலகன் என்ன சொல்லலாம், சுவாமி தேசிகன் கிட்ட நான் எனக்கு இவ்வளவு போருமே, என்னக்கிட்ட அவ்வளவு கொடுத்தா இப்படி, அந்த காலத்துல எல்லாம் கஷ்டத்துக்கு அவளுக்கு கொஞ்சம் போறோம், இருந்ததை வச்சு சந்தோஷப்படுவா, நிறைய இருந்துட்டுன்னா அவளுக்கு வந்து துக்கம் தான் வரும், இத்தனையும் எனக்கு வானா சுவாமி இத்தனையும் வானா, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் மிச்சம் நீர் எடுத்து போகும்ன்றான். சுவாமி தேசிகன் இல்லப்பா எனக்கு வானாப்பா, நான் உனக்காக தான் வேண்டிட்டேன், மொத்த நீதான் எடுத்து போகணும்னு அவர் சொல்ற. இப்படி ஒரு காலம் உண்டா, எனக்கு கொடுத்துரு எனக்கு கொடுத்துருன்னு சொல்ற காலம் போய் நீ வச்சுக்கோ அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிக்கிறாளாம். அப்ப அந்த ஊருக்காரெல்லாம் சொல்லி அனுப்பிச்சா இல்லையா சுவாமி தேசிகன் அவ என்ன ஆகுதுன்னு வந்து உள்ள பாக்கச்ச, சுவாமி தேசிகன் அவளை பார்த்து சொன்னேரான், நீங்கெல்லாம் என் மேல நம்பிக்கை வச்சீங்கோ, உங்களால இன்னைக்கு எனக்கு ஒரு புண்ணியம், ஒரு பிரம்மச்சாரிக்கு அவனுடைய கல்யாணத்துக்கு உதவி பண்ண முடிஞ்சது, உங்களுடைய வாக்கு சத்தியமாச்சு கொடுக்க முடியும் அவர் கொடுப்பேர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பெருமாள் தாயார் அனுகிரகம் பண்ணிட்டா உங்களாலன்னு, அந்த பையனுக்கு இவ்வளவு போருமா மச்சத நீங்க எடுத்துன்னு போன்னு சொன்னேன், அப்பதான் பார்த்தாலாம் இப்படி ஒரு வைராக்கியமா நம்மளும் கொஞ்சம் அபச்சாரப்பட்டுமே சுவாமி தேசிகன் கிட்ட அப்படின்னு. அதனால பிரத்யக்ஷமாவே தாயார் நமக்கு அவ்வளவு அனுகூலம் பண்றான், பிரத்யக்ஷானுஷ்ரவிக மகிம பிரார்த்தனீனாம் பிரஜான, குழந்தைகள் தானே கேட்கிற வரனா இன்னைக்கு என்னதான் ஒரு ஏழைன்னு சொன்னாலும் ராத்திரி பசி இல்லாத ஒருத்தன் தூக்குறான் இல்லையா, என்ன அவளுடைய கர்மானதான் அவள் கஷ்டப்படுறான், ஆனா தாயார் யாருமே பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தாயாருடைய குணம். ஸ்ரேயோ மூர்த்தி ஸ்ரீயம சரண ஸ்துவாம் சரண்யாம் பிரபத்தியே அப்படின்னு ஸ்ரேயஸாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட தாயார் எல்லாருக்கும் ஸ்ரேயஸ் மங்களமாக இருக்கக்கூடிய ஸ்ரீயம சரண அப்படின்னு அந்த லக்ஷ்மி தேவி ஸ்ரீயா அப்படின்னு ஸ்ரீய அப்ப ஏற்பட்ட தாயாருக்கு சரணம் பிரபத்தியே அப்படின்னு இங்க புருஷக்கார பிரபத்தியை பண்றேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா, ஸ்ரீயம சரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேற யாரும் கதி இல்லாத உங்ககிட்ட வந்து பண்றேன், அதான் சரணாகதி. ஏன்னா வேற ஒருத்தர் கிட்ட போய் சரணாகதின்னு பண்ணா அதுக்கு அவா உடையவன் இல்ல, ஒரு ஏழை கிட்ட போய் எனக்கு 1 லட்சம் ரூபாய் குடின்னு காலை விழுந்து அவனால கொடுக்க முடியாது, பணக்காரங்கிட்ட இருக்கிறவங்கிட்ட தான் கேட்கணும், இருக்கிறவங்கிட்ட கேட்டாலும் மனசு இருக்குமான்னு தெரியல, மனசு இருந்து பைசாவும் இருக்கணும், மனசு இல்ல மனசு இருக்கு அந்த பைசா இல்லைன்னா அவன் எப்படியாவது கேட்டாவது வாங்கி கொடுப்பான். அதனால தாயார்கிட்டதான் சரணாகதி பண்ணக்கூடியது தாயார் பெருமாள் கிட்டதான். அதனால இது மேற்கொண்டு அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த கடைசி ஸ்லோகம் மட்டும் இன்னும் இது விஸ்தாரமாக வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கான். இங்க சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான்னா, பெருமாளுக்கும் முடியாத நான் உங்க கிட்ட வந்து பண்றேன் அப்படின்னா, பெருமாள் கூட பாபங்கள் இருக்கேடா, எப்படி நான் உன் சரணாகதி ஏத்துக்கிறது, இவ்வளவு தப்பு பண்ணிட்டு என் முன்னாடி வந்துருவே அப்படின்னு. ஆனா தாயார் எல்லாருக்கும் அனுகூலம் பண்ணுவா அப்படின்னு இந்த கடைசி ஸ்லோகத்துக்கு இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு, அது அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்படி தாயாருடைய குணங்கள் சொல்லவே முடியாது அப்படின்னு, தாயாருடைய பெருமைகள் பெருமாளோடையே எப்போதும் இருக்கான்னு, நம் தேசிக சம்பிரதாயம் அப்படின்னு எடுத்தா பெருமாளும் தாயாரும் தான் பரபிரம்மம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அனைத்து பேரும் இதெல்லாம் இது பிரமாணம், இதை நம்ம ஏத்துக்கணும். நம்ம தேசிக சம்பிரதாயம், தேசிய சம்பிரதாயம்னா அதுதான் தேசிகன் எடுத்துக்காட்டு, ராமானுஜரே திருவுள்ளமே இதுதான் அப்படின்றத எடுத்து நமக்கு காட்டு. அப்படி ஆச்சாரியர்கள் எல்லாரும் நமக்கு காட்டி கொடுத்தது பரபிரம்மம் அப்படின்னு வந்தாலே தாயாரும் பெருமாளும் தான். அதுல விசேஷ குணங்கள் தாயாருக்கு இன்னும் இருக்கிறதுனால, ஒரு மாதாவுக்கு இன்னும் கருணை அதிகமாக இருக்கிறதுனால, பெருமாளுக்கு ரெண்டு கண், ஒன்னு சூரியன் ஒன்னு சந்திரன் தான், தப்பு பண்ணா புசுக்கிடுவேர், தப்பு பண்ணாதவாள கருணிப்பேர் அப்படின்னு. ஆனா தாயாருக்கு ரெண்டு கண்ணுமே சந்திரன், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணும், தப்பு பண்ணாலும் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், திரிந்திடுவான், அவனை மன்னிக்கணும் அப்படின்ற குணத்தோடயே இருக்கக்கூடியதுனால தாயார், தாயார் இருக்கிறதுனாலதான் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றேர் அப்படின்றத இந்த ஸ்லோகங்கள் மேற்கொண்டு நம்ம பார்ப்போம். அப்பேற்பட்ட விஸ்தாரமான ஸ்லோகங்கள், இன்னைக்கு சரித்திரங்கள் எப்படி ஆழ்வா நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் கொண்டாடினான்னு முதல் ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அடுத்த வாரத்திலிருந்து மிச்ச ஸ்லோகங்கள்லாம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த Thank you.